கங்கைக்கரையை வந்தடைந்திருக்கிறான் ராமன். உடன் இலக்குவனும் சீதையும் அவனுடன் வந்திருக்கிறார்கள். அங்கு முனிவர்கள் அவர்களை உபசரிக்கிறார்கள். முதலில் அவனை பரவசத்தோடு வரவேற்று ஆனந்த கண்ணீர் பொங்க அவனை இன்முகத்தோடு எதிர்கொண்ட அந்த முனிவர்கள், அதன் பிறகு அவன் களைப்பு நீங்கத்தக்க எல்லா விதமான உபசாரங்களையும் செய்து அவனை கங்கையில் நீராடி வரும்படி செய்கிறார்கள். ராமன் சென்று கங்கையில் சீதையுடன் நீராடி விட்டு திரும்பி வருகிறான். வந்த பிறகு அவனுக்கு உணவு படைக்கிறார்கள் அந்த முனிவர்கள். முதலிலேயே அன்பினும் அமுதை ஊட்டினார்கள் என்று சொன்னார் சென்ற பாடலில். இங்கு உண்மையாகவே அன்பு, உண்மையாகவே அமுதம் படைக்கிறார்கள், உண்மையாகவே உணவு படைக்கிறார்கள். இது உருவகம் அல்ல, உண்மையிலேயே உணவு படைக்கிறார்கள். சிலர் உண்மையான உணவு படைக்காமல் வெறும் வார்த்தைகளாலேயே உணவு படைத்து நம்மை திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஆனால் அந்த முனிவர்கள் அப்படி அல்ல, வார்த்தைகளாலும் அவனை உபசரித்து அந்த வார்த்தைகளாகிய அமுதத்தையும் அவனுக்கு வழங்கினார்கள். இப்போது உண்மையான உணவையும் அவனுக்கு படைக்கிறார்கள், அமுதத்திற்கு இணையான உணவை படைக்கிறார்கள். ராமன் அந்த உணவை உண்டு இளைப்பாறுகிறான், பசியாறுகிறான். அந்த நிகழ்வை சொல்லக்கூடிய பாடல்தான் இந்த பாடல். அங்கு அவர்கள் என்ன உணவு பரிமாறி இருப்பார்கள்? பெரிய அறுசுவை உணவுகளெல்லாம் அங்கு கிடைக்காது, அது காட்டுப்பகுதி. அவர்கள் தவ வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். மிக எளிய உணவுதான் அவர்கள் உண்டு வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். எனவே தாங்கள் உண்ணக்கூடிய அந்த எளிய உணவையே ராமனுக்கும் அவர்கள் பரிமாறி இருப்பார்கள். அது என்ன உணவு என்றால் அடகு என்று கம்பர் சொல்லுகிறார். அடகு என்றால் கீரை உணவு என்று அர்த்தம், பொருள். கீரை இலைக்கறி என்று சொல்லலாம். இலை தழைகளை பறித்து வைக்கக்கூடிய கறி, அதுதான் அடகு உணவு. அந்த அடகையே விருந்தாக அவனுக்கு பரிமாறுகிறார். விருந்து மெல்லடகு உண்டு விளங்கினான் என்று கம்பர் இந்த பாடலில் சொல்லுகிறார். வருந்தி தாந்தர வந்த அமுதையும் அருந்தும் நீர் என்று அமரரை ஊட்டினான். விருந்து மெல்லடகு மெல்லடகு உண்டு விளங்கினான். திருந்தினார் வயின் செய்தன தேயுமோ. எப்படிப்பட்ட ராமன் இப்போது இப்படிப்பட்ட சாதாரண உணவை உண்ணுகிறான், வெறும் கீரையை உண்ணுகிறார் என்று கம்பர் இந்த பாடலில் சொல்லுகிறார். எப்படிப்பட்டவன் என்றால் அமரர்களுக்கே அமுது கொடுத்தவன் அவன். திருமாலாக இருந்தவன் தான் இப்போது ராமனாக வந்திருக்கிறான். திருமால் அமரர்களுக்கு அமுது படைத்தவன். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும், புராணங்களில் அது மிகவும் அதிகமாக சொல்லப்படக்கூடிய வரலாறு. பாற்கடலை கடைந்து அதிலிருந்து அமுதம் எடுத்து அதை தேவர்கள் பருகிய அந்த நிகழ்வு, அது மிகப்பெரிய அளவில் சொல்லப்படக்கூடிய புராணக் கதை. சைவ புராணங்களிலும் அந்த கதை உண்டு, வைணவ புராணங்களிலும் அந்த கதை உண்டு. சைவ புராணங்களில் அங்கு சிவன் முக்கியத்துவம் பெறுவார். அமுதம் கடையும் போது வந்த விடத்தை பருகினார் சிவன், அந்த தேவர்களை காத்தது சிவன்தான் என்று அங்கு சிவன் முக்கியத்துவம் படுத்தப்படுவார். வைணவ புராணங்களில் திருமால் முக்கியத்துவப்படுத்தப்படுவார். அந்த அமுதம் கடையப்பட்டதற்கு காரணமே திருமால் தான். அவர்தான் அந்த மந்திரமலையாகிய மத்தை கூர்மாவதாரம் எடுத்து போய் அடியில் நின்று தாங்கி பிடித்து கடைவதற்கு காரணமானார். அவர் மட்டும் அந்த அவ கூர்மமாக மாறி ஆமையாக மாறி அடியில் போய் தாங்கி பிடிக்காவிட்டால் அந்த மந்திர மலை, அந்த மந்திர மலையே கடலுக்குள் புதையுண்டு போயிருக்கும். பாற்கடலை கடைய முடிந்திருக்காது. எனவே கடைவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் திருமால்தான் என்று வைணவர்கள் சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மந்திர மலையாகிய மத்தை அடியில் சென்று தாங்கி பிடித்தது மாத்திரமல்ல, அமுதம் வந்த பிறகு அதை பரிமாறியவர் திருமால்தான். அந்த அமுதம் கடைவதில் பங்கேற்றவர்கள் அசுரர்களும் தான். அசுரர்கள் ஒரு பக்கம் அந்த கயிற்றை, பாம்பாகிய கயிற்றை பிடித்து கடைந்தார்கள். அமுதம் கடைவதற்கு உதவி புரிந்தவர்கள் அந்த அசுரர்களும் தான். அசுரர்களும் இந்த அமுதத்தை சாப்பிட்டு விட்டால் அதன் பிறகு அமுதம் எடுத்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அசுரர்களால் தேவர்களுக்கு ஆபத்து வருகிறது. அந்த ஆபத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால், அழியாமல் இருக்க வேண்டுமென்றால், அசுரர்களுடைய தாக்குதலில் சிக்கி அழியாமல் இருக்க வேண்டுமென்றால் அமுதம் உண்டு சாகாவரம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அமுதத்தை கடைந்து எடுத்திருக்கிறார்கள். இப்போது அந்த அசுரர்களுக்கும் அமுதம் பரிமாறப்பட்டால் அவர்களும் சாகாவரம் பெற்று விடுவார்கள். அதன் பிறகு அவர்களுடைய தொந்தரவும் இரவாத நிலையில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் எப்போதும் இந்த தேவர்களை துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்களும் அழிந்து போகாமல் இருப்பார்கள் அல்லவா? எனவே இந்த தேவர்களை, அழியாத தேவர்களை, அழியாத அசுரர்கள் அன்றாடம் துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள். அது முடியாத தொடர்கதையாக போய்கொண்டே இருக்கும். எனவே அசுரர்கள் அமுதம் பருகக்கூடாது. என்ன செய்வது? திருமால் திட்டம் தீட்டுகிறார். மோகினியாக மாறுகிறார். அசுரர்களை மயக்குகிறார். அவர்களுக்கு அமுதம் கிடைக்காமல் செய்கிறார். தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை பரிமாறுகிறார். இப்படியாக அந்த கதையை அமைந்திருக்கும். ஆக தேவர்கள் மட்டுமே அமுதம் பருகுவதற்கு காரணமானவரும் திருமால். அந்த மந்திரமலையை தாங்கி பிடித்து பாற்கடலை கடைவதற்கு ஆதாரமாக இருந்தவரும் திருமால். அந்த அடிப்படையில் தேவர்கள் அமுதம் உண்பதற்கே மிக முக்கிய காரணம் திருமால்தான் என்பது அந்த கதையில் சொல்ல வரக்கூடிய செய்தி. அதை இங்கு கம்பர் சொல்லுகிறார். அப்படி தேவர்களுக்கு, அமரர்கள் அனைவருக்கும் அமுதம் ஊட்டிய அந்த அண்ணல், அந்த திருமால் இப்போது ராமனாக பிறந்து இந்த முனிவர்கள் கொடுத்த வெகு சாதாரண உணவை, கீரைக்கறியை உண்ணுகிறான் என்று அவ்வளோ பெரிய மகத்துவமிக்கவன் இப்போது எளிமையின் வடிவமாக விளங்குகிறானே என்று ஆச்சரியத்தோடு பேசுகிறார் கம்பர். வருந்தி தாந்தர வந்த அமுதையும் அருந்தும் நீர் என்று அமரர் ஊட்டினான். அந்த பாற்கடல் கடைந்த நிகழ்வு என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. மிக்க இடர்பாடுகள், இன்னல்கள் நிறைந்த நிகழ்வு அது. அவ்வளவு வருத்தப்பட்டு கடைந்தெடுத்த அமுதத்தை தேவர்களுக்கெல்லாம் பரிமாறி நீங்கள் உண்ணுங்கள் என்று அவர்களை ஊட்டியவன் திருமால். வருந்தி தான் தர வந்த அமுதையும், தான் வருந்தி அதை கடையச் செய்து அதில் உண்டான அந்த அமுதத்தை தான் உண்ணாமல் தேவர்களுக்கெல்லாம் பரிமாறி நீங்கள் உண்ணுங்கள் என்று அவர்களை ஊட்டியவனாகிய அந்த திருமால், அந்த திருமாலின் அவதாரமாகிய ராமன் இப்போது விருந்து மெல்லடகு உண்டு விளங்கினான். விருந்து மெல்லடகு, விருந்தாக அந்த மெல்லிய கீரைக்கறியை உண்டு விளங்கினான். மகிழ்ச்சியாக அங்கு அமர்ந்திருந்தான். அந்த எளிய உணவை கூட மகிழ்ச்சியாக உண்டு விளங்கினான் என்று கம்பர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு அடி சொல்லுகிறார். திருந்தினார் வயின் செய்தன தேயுமோ. அந்த உணவு சாதாரண உணவுதான், வெறும் இலைக்கறி உணவுதான். ஆனால் அது படைக்கப்பட்டது யாருக்கு என்றால் ராமனுக்கு. விருந்து செய்யப்பட்டது ராமனுக்கு. உணவு சாதாரணமான உணவு, ஆனால் அந்த உணவு கொடுக்கப்பட்ட ராமனோ மகத்துவம் மிக்கவன். எனவே யாருக்கு விருந்து படைக்கப்படுகிறதோ அவருடைய மகத்துவத்திற்கு ஏற்ப அந்த விருந்தும் மகத்துவம் மிக்கதாக மாறிவிடும். அது எளிய விருந்தாக இருந்தாலும் விருந்தினுடைய தன்மை என்பது நாம் படைக்கக்கூடிய உணவில் இல்லை. சிறப்பு, விருந்தின் சிறப்பு என்பது நாம் படைக்கக்கூடிய அந்த உணவின் தரத்தில் இல்லை. யாருக்கு விருந்து படைக்கிறோமோ அவரின் தரத்தில் இருக்கிறது. மிக உன்னதமான மனிதர்களுக்கு படைக்கப்படக்கூடிய விருந்து சாதாரண உணவாக இருந்தாலும் அது உயர்வு பெற்றுவிடும். ஆனால் மிகவும் இழிவான மனிதர்களுக்கு படைக்கக்கூடிய உணவு மிக உயர்ந்த உணவாக இருந்தாலும் அந்த விருந்து தரந்தாழ்ந்து போய்விடும். அந்த கருத்தைத்தான் இந்த நான்காவது அடி சொல்லுகிறது. திருந்தினார் வயின் செய்தன தேயுமோ. திருந்தினார், திருந்தினார் என்றால் செப்பமிக்கவர்கள், எல்லாவித நற்குணங்களாலும் திருத்தம் பெற்றவர்கள், எந்த குறையும் இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களிடத்து செய்தன, செய்த காரியங்கள் தேயுமோ? அது அற்பமான விஷயமாக இருந்தாலும் அல்லது படைக்கக்கூடிய உணவு அற்பமானதாக இருந்தாலும் அது சாதாரணமாக ஆகிவிடுமோ? அது குறைந்து போய்விடுமோ? தேய்ந்து தேயுமோ என்றால் குறைந்து விடுமோ? அதனுடைய சிறப்பு குறைந்து விடுமோ என்று கம்பர் ஒரு வினா தொடுக்கிறார். அது குறைந்து விடாது. உன்னதமானவர்களுக்கு செய்யக்கூடிய உபசாரங்கள் மிக சாதாரணமாக நம்மிடம் இருக்கக்கூடிய எளிய பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய உபசாரங்களாக இருந்தாலும் அது குறைவுபட்டு விடாது, அது உயர்வாகவே மதிக்கப்படும். அதைப்போல இந்த முனிவர்கள் பரிமாறிய உணவு சாதாரண கீரை உணவாக இருந்தாலும் கூட அது ராமனுக்கு பரிமாறப்பட்டமையால் அது உயர்ந்த விருந்து என்ற தகுதியை அடைந்து விடுகிறது என்று கம்பர் இந்த கடைசி அடியில் ஒரு கருத்தை உணர்த்துகிறார். அது ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வியின் மூலமே அந்த கருத்தை நமக்கு உணர்த்தி விடுகிறார். திருந்தினார் வயன் செய்தன தேயுமோ? திருந்தினார் என்பது செப்பமிக்கவர்கள், திருத்தமான குணமுடையவர்கள், உத்தம பண்பு வாய்ந்தவர்கள் என்று பொருள். அப்படிப்பட்டவர்களுக்கு செய்தன, செய்த உபசாரங்கள் தேயுமோ, குறைவுபடுமோ? குறைவுபடாது. நாம் செய்யக்கூடிய உபசாரம், விருந்து இவையெல்லாம் யாருக்கு செய்கிறோமோ அவருடைய தகுதியை பொறுத்து உயர்வாகுமே தவிர நாம் செய்த அந்த விருந்தில் உள்ள அந்த உணவு மிகவும் சாதாரணமாக இருக்கிறது என்பதனால் அது தாழ்ந்து போகாது, அது குறைவுபட்டு விடாது என்று கம்பர் சொல்லுகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. ஆக அந்த முனிவர்கள் செய்த அந்த சிற்றுபசாரம், அந்த சிறிய உணவை அவர்கள் ராமனுக்கு படைத்தது கூட மிகப்பெரிய விருந்து உபசாரம் என்ற தகுதியை பெற்று விளங்கியது என்று கம்பர் சொல்லுகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அருந்தும் நீர்னு அடைப்புக்குறியில இருக்கு, அது அமுதத்தை குறிக்கிறதுக்கு எப்படி விளங்குது? அருந்தும் நீர் என்று அமரரை ஊட்டினார். அந்த நீர் என்பது நீரை குறிக்கவில்லை, தண்ணீரை குறிக்கவில்லை. நீர், எதிரில் உள்ளவர்களை சொல்லுவோம் அல்லவா, நீர், நீர் வா, நீர் வந்தீர், நீர் சென்றீர் என்று எதிரே முன்னிலையில் உள்ளவரை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த சரி, தேவர்களை நோக்கி, அமரர்களை நோக்கி இதை அருந்துவீர், நீ வீர் என்று கொடுக்கிறார். நீர், நீங்கள் அருந்துங்கள் என்று தேவர்களுக்கு ஊட்டினான். என்ற பொருளில் வருகிறது. சரிங்க. வருந்தி தான் தர வந்த அமுதையும் அருந்தும் நீர் என்று அமரரை ஊட்டினான். நீங்கள் அருந்துங்கள் என்று அமரர்களை ஊட்டினான். இரண்டு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் ஐயா. நீங்க அருந்தும் நீர், அதாவது குடிக்கிற தண்ணி என்று. அப்படி எடுக்க வாய்ப்பில்லை அல்லவா? நாம் உயர்ந்த அமுதத்தை நீர் என்று தாழ்த்தி சொல்வது சரியாக இருக்காது அல்லவா? அமுதத்தை நீங்கள் அதாவது அருந்துங்கள் அவர் என்று வந்து ஊட்டார் அமுதத்தை என்று ஒரு சொல்லுங்கள். பெரிய பொருட்டாக மதிக்கவில்லை. இந்தாங்க நீங்க நீர் மாதிரி குடிங்கன்னு சொல்லி, ஒரு அதாவது இவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் இந்தாங்க தண்ணி மாதிரி குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த கருத்தும் ஒரு பொருந்தக்கூடியதான். அதாவது நாம் ஏதாவது ஒன்றை, அதாவது மிக நம்மளுக்கு மிக வந்து அமுதம் அதிகமாக ஒன்று பெரிதாக கிடை இருக்கும், நமக்கு ஆ பெரிதாக இருக்கும், ராமருக்கு இது வந்து ஆமாம் அமுதம். ஆமாம் ஆமாம் சரிதான், சரிதான். அப்படியும் பொருள் எடுக்கலாம். அதாவது நாம் நடைமுறையில் கூட சொல்லுவோம், ஏதாவது ஒன்று அதிகமாக பரிமாறப்பட்டால் எல்லாம் தண்ணிப்பட்ட பாடு என்று சொல்லுவோம். அங்கு பாயாசம் பரிமாறினார்கள், அவ்வளவு பரிமாறினார்கள், தண்ணிப்பட்ட பாடாக இருந்தது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதாவது தண்ணீரை அளவு இல்லாமல் அதிகமாக கொடுப்பதனால் இப்போது தண்ணீரே பெரும் பாடாகிவிட்டது கிடைப்பது. அது தண்ணீரையே விலை கொடுத்து வாங்குகிற அந்த நிலை ஆகிவிட்டது. அந்த சொற்றொடர் முன்பு தண்ணீர் விலை கொடுத்து வாங்கப்படாத காலகட்டத்தில் தண்ணீர் என்பது சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக, மிக அளவுக்கு அதிகமாக ஊற்றி கொடுக்கக்கூடியதாக தண்ணீர் இருந்தது. அதனால் ஏதாவது ஒரு உணவு மிக அதிகமாக பரிமாறப்பட்டால் தண்ணீர் பட்ட பாடாக இருந்தது, அவ்வளவு சுலபமாக அதிகமாக கிடைத்தது என்று சொல்லுவார்கள். அது அப்படி ஒரு சொற்றொடரை சொல்லி அதை குறிப்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அமுதம் கூட தண்ணீர் மாதிரி மிக சாதாரணமாக எல்லோருக்கும் ஊற்றி கொடுக்கப்பட்டது, அவ்வளவு அதிகமாக அங்கு அமுதம் கிடைத்தது, தேவர்களுக்கு அதிகமாக அவன் அள்ளி கொடுத்தான் என்ற கருத்தில் சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் பொருந்தக்கூடியது இருக்கும், தென் பொருந்தும். மாவட்டங்களில் வந்து நீர்னு தான் சொல்லுவோம். இப்ப நாங்க வந்து எங்க பெரியப்பா, என்னோட தாத்தா எல்லாம் வந்து பெரியப்பா நீர் வாரும், இங்க வாரும், நீர் வாரும், நீர் வாரும் போய் அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்ல நீர் வந்து தென் மாவட்டங்கள்ல தான், இப்ப அப்பா யாருமே மரியாதையா வந்து நம்ம நீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுல தமிழ்ல நீங்க வாங்க உட்காருங்க. இல்ல தமிழ் தென் மாவட்டத்துல வந்து நீர்ன்னு தான் சொல்லுவோம். நான்லாம் எங்க அப்பாவுக்கு நான் நீர் சொல்ல மாட்டேன், ஆனா இப்போ யாரா என்ன யாரா இருந்தாலும் நீர் வாரும் அப்படி, பெரியப்பா நீர் நல்லா இருக்கீரா அப்படி, நல்லா இருக்கேன், நீர் நல் ஆமாம் நீர் ஆமாம் வாரும், நீர் எப்போ ஊருக்கு வரீர் அப்படி அப்படிதான் நீர் என்று தான் அழைப்போம் இல்ல தென் உண்மைதான், மாவட்டங்கள்ல. அதே தான். அந்த பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்தில். நண்பர் சொன்னது போல அதை தண்ணீர் என்ற பொருளிலும் எடுத்துக்கொண்டு வேறு ஒரு பொருள் பார்க்கலாம். அதுவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. அதுவும் ஒரு இங்கு நயமாக பொருந்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. எடுக்கலாம், அப்படியும் எடுக்கலாம். நீர் என்று முன்னிலையில் தேவர்களை குறித்து திருமால் சொன்ன வார்த்தையாகவும் கருதலாம். அதை நீங்கள் அருந்துங்கள், நீவீர் அருந்துங்கள் என்று சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். அருந்து நீர் என்பது போல அது வெறும் தண்ணீர், அவ்வளவு தண்ணீர் எவ்வளவு மிக அதிகமாக எல்லோருக்கும் அளவு படாமல் கொடுக்கப்படுமோ, தண்ணீர் கொடுப்பதில் அளவை பார்க்க மாட்டார்கள். இன்றைக்கு அளவு பார்க்கிறார்கள், விலை தண்ணீருக்கு விலை வந்தவுடன் அளவு பார்த்து தான் கொடுக்கிறார்கள், புட்டிகளில் அடைத்து கொடுக்கிறார்கள். ஆனால் விலை இல்லாத காலகட்டத்தில் அந்த தண்ணீருக்கு அளவே கிடையாது. அது பெரிய பெரிய கொள்கலன்களில் ஊற்றி ஊற்றி கொடுக்கப்பட்ட காலம் ஒன் இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அமுதத்தை கூட திருமால் அவ்விதம் ஊற்றி ஊற்றி கொடுத்தார், அருந்து நீரைப் போல கொடுத்தார் என்றும் பொருள் சொல்லலாம். பொருந்தக்கூடியது, நல்ல பொருள் தான் அது. இது அமரரைன்னு அமரரிடம்னு வரணும் இல்லையா? அமரர் அமரரிடம்னு அமரருக்கு அது அது அமரர் ஆமாம் அமரரை ஊட்டினான் என்பது அமரரை ஊட்டினார். அது அது சரிதான். அதை நாம் உருபு மயக்கம் என்று கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் நாம் இப்போது அமரருக்கு ஊட்டினான் என்று சொல்லுகிறோம். அவனுக்கு ஊட்டினான், குழந்தைக்கு தாய் சோறு ஊட்டினாள் என்று சொல்கிறோம். அதையே குழந்தையை ஊட்டினாள் என்றும் சொல்லலாம். அதுவும் ஒரு பொருத்தமான சொற்றொடர் தான். அந்த அடிப்படையில் அமரரை ஊட்டினான் என்று வந்திருக்கிறது. இந்த செய்யுளின் கருத்து திருக்குறளிலும் இருக்கிறது. இணைத்துணைத் என்பதொன்று இல்லை, விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் என்ற திருக்குறளில் விருந்தினரின் தகுதிக்கு ஏற்பத்தான் விருந்தும் தகுதி பெறுகிறது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். நாம் எந்த விருந்தினரை உபசரிக்கிறோமோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்பத்தான் நாம் படைக்கக்கூடிய விருந்தின் தகுதியும் அமையுமே தவிர, நம்முடைய விருந்தின் தகுதிக்கு ஏற்ப அது சிறப்பு பெறாது. நாம் படைக்கக்கூடிய உணவின் தகுதிக்கு ஏற்ப அந்த விருந்தின் தகுதி வந்து அமையாது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த கருத்து தான் இதில் கம்பரால் சொல்லப்பட்டிருக்கிறது. படைக்கப்பட்டது ராமனுக்கு, ஆனால் படைக்கப்பட்ட உணவோ மிக சாதாரண உணவு, இலைக்கறி உணவு, கீரை உணவு. அது ராமனுக்கு படைக்கப்பட்டமையால் அந்த கீரையே மிக உயர்ந்த தகுதியை பெற்றுவிடுகிறது என்பதுதான் கம்பர் இதில் சொல்லக்கூடிய செய்தி. இது திருவள்ளுவரும் இதை இந்த கருத்தை தம்முடைய விருந்து அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஐயா அடுத்த பாடல் போய்க்கலாம் ஐயா. ஆ சரி. இவ்வாறாக முனிவர்களால் படைக்கப்பட்ட உணவை உண்டு இளைப்பாறி அங்கு ராமன் முதலியவர்கள் இருந்த அந்த நேரத்தில் ராமன் அங்கு வந்திருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு அந்த காட்டுப்பகுதியில் வாழக்கூடிய வேடர்களின் தலைவனாகிய புகன் என்பவன் ராமனை பார்க்க வருகிறான். சிருங்கி பேரம் என்னும் ஒரு காட்டுப்பகுதியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வேட்டுவன் அவன், வேடர்களின் தலைவன். அவன் ராமனை பார்க்க வருகிறான். அப்படி வரக்கூடிய குகனுடைய தோற்றத்தை கம்பர் சில பாடல்களில் வர்ணித்து காட்டுகிறார். அந்த குகனையே நம் கண் முன்பு சொற்களால் ஒரு ஓவியமாக தீட்டி காட்டி விடுகிறார். அந்த பகுதியில் இடம்பெற்ற சில பாடல்கள்தான் அடுத்தடுத்து இரண்டு மூன்று பாடல்களாக இந்த தொகுப்பு நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. காலம் இட்ட குரங்கினன் கங்கையின் ஆழம் இட்ட நெடுமையினான் அறை தாழ விட்ட செந்தோழன் தயங்குற சூழ விட்ட தொடுபுலி வாழினான். குகனுடைய ஆடை அலங்காரம் என்று சொல்ல முடியாது, அவன் அலங்கரிக்கவில்லை. அவன் அணிந்திருந்த அந்த ஆடையின் தோற்றம் மற்றும் அவனுடைய உருவத் தோற்றம் இவை எப்படி இருந்தன என்று கம்பர் சொல்லுகிறார். காலம் இட்ட குரங்கின, குரங்கு என்றால் தொடை என்று அர்த்தம், தொடைப்பகுதி குரங்கு. அந்த தொடையை சுற்றி கால்சரா என்று சொல்லுவார்கள். இப்போது நாம் நவீனமாக கால் சட்டை அணிகிறார்கள் அல்லவா, கிட்டத்தட்ட அதே போல காலோடு ஒட்டி இருக்கக்கூடியது. காலம் இட்ட குரங்கின, காலம் என்பது அந்த தொடைப்பகுதியை இறுக்கி பிடித்திருக்கக்கூடிய அந்த உடை, இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய அந்த உடையின் பெயர் காலம் என்பது. காலம் இட்ட குரங்கின, அப்படி அவ்வாறாக அணியப்பட்ட தொடையில் அவ்வாறான உடையை அணிந்தன் அணிந்தவன் காலத்தை அணிந்தவன் அதுதான். குரங்கு என்றால் தொடை என்ற அர்த்தம், குரங்கினன் என்றால் தொடையை உடையவன், காலம் இட்ட குரங்கினன், காலம் என்னும் உடையை அணிந்த தொடையை உடையவன், கங்கையின் ஆழம் இட்ட நெடுமையினான். அவனுடைய உயரம் எவ்வளவு என்றால் கங்கையின் ஆழத்திற்கு இணையானது என்று சொல்கிறான். கங்கையின் ஆழம் இட்ட நெடுமையினான், மிக உயர் நல்ல நீண்ட உருவம், வாட்டசாட்டமான உருவமாக அவன் இருக்கிறான். அவனுடைய உயரமான தோற்றத்திற்கு கங்கையின் ஆழம் எவ்வளவோ அவ்வளவு உயரம் அவனுடைய உயரம் என்று கம்பர் சொல்லுகிறார். நெடும் தோற்றம் அவனுடைய, அந்த நெடும் தோற்றத்திற்கு அளவு சொல்ல வந்தவர் கங்கையின் ஆழம் எவ்வளவோ அவ்வளவு உயரம் அவனுடைய உயரம் என்று சொல்லுகிறார். கங்கையின் ஆழம் இட்ட நெடுமையினான், அரை தாழ விட்ட செந்தோளன், காலில் அந்த கால் சட்டையாகிய காலம் அணிந்திருக்கிறான், அதற்கு மேலாக தோலை இடுப்பில் கட்டியிருக்கிறான், செம்மையான தோலை, சிவந்த நிறமுடைய ஒரு தோல் ஆடையை இடுப்பின் மீது சுற்றி கட்டியிருக்கிறான். அரை அரை என்பது இடுப்பு, இடுப்பு பகுதி, அதையெல்லாம் காரண பெயராக அமைந்த சொல்தான் அரை. நமது ஒட்டுமொத்த உடம்பின் சரியான அரைப்பாகமாக அமைந்திருப்பதனால் இடுப்பு பகுதியை அரைப்பகுதி என்று சொல்லுவது தமிழ் மரபு. அந்த இடுப்பு பகுதியில் செந்தோலை கட்டியிருக்கிறான், தொங்க விட்டிருக்கிறான். தாழ விடுதல் என்றால் தொங்க விடுதல், உள்ளுக்குள் காலம் என்னும் ஆடையை அணிந்திருக்கிறான், அதற்கு மேலாக தோலை தொங்க விட்டிருக்கிறான், இடுப்பைக்கு சுற்றி கட்டி அது தொங்குகின்ற ஆடையாக இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார் கம்பர், அரை தாழ விட்ட செந்தோளன், செந்நிற தோலை அவாறாக தொங்க விட்டிருக்கிறான், இடுப்பில் கட்டி தொங்க விட்டிருக்கிறான். தயங்குற சூழ விட்ட தொடுபுலி வாளினான், இப்போது ஆடை அணிந்த பிறகு இடுப்பு பட்டை அணிகிறோம் அல்லவா, அந்த இடுப்பு பட்டையாக அவன் புலி வாலை கட்டியிருக்கிறான், செந்தோலை தொங்க விட்டிருக்கிறான், அது தொங்கக்கூடிய ஆடையாக இருக்கிறது, அது நழுவி விடாமல் இடுப்பில் இறுக பற்றி கொண்டிருப்பதற்கு அதை சுற்றி புலி வாலை கட்டியிருக்கிறான். தயங்குற சூழ விட்ட தொடுபுலி வாலினான், தயங்குறுதல், தயங்குறள் என்றால் விளங்குதல், விளங்கும்படி சூழ விட்ட அந்த ஆடைக்கு மேலாக, அந்த செந்தோலாகிய அந்த தொங்குகின்ற ஆடைக்கு மேலாக சூழ விட்ட, சூழும்படி செய்த தொடுபுலி வாலினான். தொடுதல், தொடுதல் என்றால் கட்டுதல், கட்டப்பட்ட புலிவாலை உடையவன் என்று அவனுடைய தோற்றத்தையே நம் கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார் கம்பர். அவனுடைய உருவத்தை காட்டுகிறார், வாட்டசாட்டமான நெடுமையான உருவம், கங்கையின் ஆழம் எவ்வளவோ அவ்வளவு உயரம் அவனுடைய உயரம், அவன் காலம் என்னும் ஒரு உள் ஆடையை அணிந்திருக்கிறான், தொடைப்பகுதியில் அணிந்திருக்கிறான், அதற்கு மேலாக செந்தோலை கட்டி தொங்க விட்டிருக்கிறான். அந்த ஆடைகளை இறுக கட்டி பிடிப்பதற்காக புலிவாலை கட்டியிருக்கிறான். இவ்வாறாக குகன் காட்சி அளிக்கிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். அடுத்த பாடலும் அவனுடைய தோற்றக்கூடிய பாடல் தான், அதை நாம் அடுத்து பார்ப்போம். இந்த பாடலில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதில் ஒரு அரிய வார்த்தை குரங்கு என்பது. குரங்கு என்பது மடியை குறிக்கும், குரங்கில் தன் குரங்கில் குழந்தையை தாய் தாலாட்டினாள், மடிப்பகுதி அல்லது அந்த தொடைப்பகுதியை குறிக்கக்கூடிய வார்த்தை அது குரங்கு. அது இடையின ரகரம் போட்டு குரங்கு என்று எழுதினால் அது குரங்கு என்று அந்த விலங்கினத்தை குறிக்கும். இது குரங்கு, இது உடலின் உறுப்பை குறிக்கிறது. ஐயா தொடுப்புள்ளிங்கன்னா என்ன ஐயா? இது வினைத்தொகை மாதிரி இருக்குது. எது எது? தொடுப்புளி. தொடு புலிவால், புலிவால், அந்த தொடு என்பது அந்த வாளோடு போய் சேர்கிறது. தொடுதல் என்றால் கட்டுதல், அது வினைத்தொகை தான். தொடு புலிவால், தொடுவால், அந்த வாளோடு போய் அது சேரும். தொடுவால், கட்டப்பட்ட வாள். தொடுதல் என்றால் கட்டுதல், அது வினைத்தொகை தான். சரி ஐயா, பூ தொடுத்தாள் அந்த மாதிரி. அந்த மாதிரி, அந்த மாதிரி, அதே. தாழ விடுதல் என்றால் என்ன சொல்றது அர்த்தம்? தாழ தொங்க விடுதல். விடுதல், தாழ்ந்து தாழ்ந்து தொங்கு, தாழ்தல் என்றால் அப்படியே கீழே வருவது தானே, தாழ்ந்து இருத்தல், தொங்குதல் என்று அர்த்தம். தாழ விடுதல் என்றால் தொங்க விடுதல். திராட்சை பழ தாழையாக இருக்கிறது அப்படி சொல்லுவாங்களே, தாழை எப்படி எப்படி? திராட்சை பழங்கள்லாம் தொங்கின்னு இருக்கிறது வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லலாமா? தாழை தாழையாக திராட்சை பழம் இருந்தது அப்படி சொல்லலாம். அப்படி வாழைப்பழம் தாழை சொல்லலாமா? தாழையாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது அது தார், தார், தார். தார், அது வாழைத்தார். அறுவை, அது வேற, அது அது அந்த குலையை சொல்லுவதற்காக, ஒட்டுமொத்த அந்த தொகுப்பை, தனித்தனி பழங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த தொகுப்பை சொல்லுவதற்காக தார் என்று சொல்வது, அது வேறு. இது தாழ்தல், தாழ்தல் என்றால் கீழே குனிதல் என்பது தானே அர்த்தம். கீழே போதல், தாழ்தல் என்றால் கீழே போதல் என்று அர்த்தம். இங்கு அவனுடைய ஆடை தாழ்ந்து இருக்கிறது என்றால் கீழே தொங்கி இருக்கிறது என்று பொருள். ஆனால் அறை என்றால் இடுப்பு என்ற அர்த்தம் தான் சொல்லுங்க. இடுப்பு கீழே தொப்படி தொங்கி இருக்கும். இடுப்பில் கட்டிய ஆடை தொங்கிக் கொண்டு தானே இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இடுப்பில் ஒரு ஆடையை நாம் கட்டினால் அது கீழே அப்படி தொங்கிக் கொண்டு தானே இருக்கும். சரியா. இடுப்பின் மே, அதாவது அந்த நுனிப்பகுதி இடுப்பில் கட்டப்பட்டு இருக்கும், மற்ற பகுதி எல்லாம் கீழே தொங்கிக் கொண்டு தானே இருக்கும். ஒரு தோல், தோல் எடுத்துக்கொள்கிறான், ஒரு மான் தோலோ அல்லது புலித்தோலையோ எடுக்கிறான், எடுத்து இடுப்பில் கட்டுகிறான். கட்டப்பட்ட பகுதி இடுப்பில் இருக்கும், மற்ற பகுதி அப்படி கீழே தொங்கிக் கொண்டு தானே இருக்கும். அதாவது அதுதான், நம்ம சொல்லும் பொழுது அதாவது தோல் தாழ இருந்ததுன்னு சொல்லுவோம், அறை தாழன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அதனால கேட்டேன். அறை, அறை அறை இல்லை, அந்த தாழவிட்ட தாழவிட்ட என்ற அந்த எச்சம் தோல் என்பதோடு போய் தான் சேருகிறது. அறை என்பதோடு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அறையில், அறையில் தொங்க விட்ட, அறை தொங்கலை, அறையில், அறையில் தொங்க விட்ட, அறையில் ஓ கட்டி தொங்க விட்ட, சரி அப்படி சரி எடுத்துக்கொள்ளுங்கள். சரி. அறையை தாழ விட்டு என்று எடுத்தால் அர்த்தம் வராது. அது அறை தாழ்வது அல்லவா, அது அங்கே தான் இருக்கும். அது ஆடை தான் தாழ்ந்து தொங்கும். அதுல வந்து இல்ற வந்து பகுதி ஆமாம், ஆமாம், இது மறைந்து இருக்கு, மறைந்திருக்கு. மறை அறையில், அதாவது அங்கு ஏழாம் வேற்றுமை உருவு மறைந்திருக்கிறது. அது இரண்டாம் வேற்றுமையாக நீங்கள் பொருள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். அறையை தாழ விட்ட என்று, அப்படி என்றால் அது அர்த்தம் வராது, அதுக்கு அர்த்தம் வராது. அறையில் தாழ விட்ட, இடுப்பில் தாழ விட்ட என்று அர்த்தம் எடுத்துக்கொள்வோம். இல்லை வேற அர்த்தம் இல்லையா? இது வேற அப்போ கேள்வி இல்லை. அடுத்த பாடல் அடுத்த போகலாம் ஐயா. பாடல் போ. சரி. கச்சோடு ஆர்த்த கரைக்கதிர் வாழினன் நச்சராவின் நடுக்குறு நோக்கினன் பிச்சராமன்ன பேச்சினன் இந்திரன் வச்சிராயுதம் போலும் மருங்கினான். கச்சோடு ஆர்த்த கரைக்கதிர் வாழினன் நச்சராவின் நடுக்குறு நோக்கினன் பிச்சராமன்ன பேச்சினன் இந்திரன் வச்சிராயுதம் போலும் மருங்கினான். இதுவும் அவனுடைய தோற்ற வர்ணனை தான். கச்சொடு ஆர்த்த கரைக்கதிர் வாழினன், கச்சி, கச்சி என்பது இடுப்பு ஆடை, அது அந்த தோலை கூட கச்சி என்று சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த அறை தாழ விட்ட செந்தோல் என்று சொல்லுகிறார் அல்லவா, அதுதான் கட்சி என்று சொல்லப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம். அதனோடு வாளை கட்டியிருக்கிறான், ஒரு வாள் தொங்குகிறது. அந்த வாளை பற்றி சொல்லும்போது கரை கதிர் வாள் என்று கம்பர் சொல்லுகிறார். கதிர் வாள் என்றால் ஒளி வீசுகின்ற வாள். அதனோடு கரை என்ற கூடுதலான ஒரு அடையும் இருக்கிறது. அந்த கரை எந்த கரை என்றால் இரத்தக்கரை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் வேடுவன் அல்லவா, வேட்டை தொழில்தான் அவனுடைய தொழில். எனவே வேட்டையாடி வேட்டையாடி அந்த வாளை பிரயோகம் செய்து பிரயோகம் செய்து அந்த வாளில் இரத்தக்கரை படிந்திருக்கிறது. என்னதான் அவன் சுத்தப்படுத்தி கழுவினால் கூட அந்த கரை அதில் படிந்து இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக கரை என்ற அடையையும் சேர்த்து சொல்லுகிறார் கம்பர். கரை கதிர் வாளினா, அது ஒளி வீசுகிறது, கூடுதலாக கரை படிந்ததாகவும் இருக்கிறது. கச்சோட ஆர்த்தல், ஆர்த்தல் என்றால் கட்டுதல். கச்சோட ஆர்த்த கரை கதிர் வாளினா, இடுப்பு ஆடையோடு சேர்த்து கட்டிய வாளை உடையவன். அவன் இடுப்பில் வாளும் இருக்கிறது, வாளும் இருக்கிறது. ஏற்கனவே சொன்னார் புலி வாள் என்று சொன்னார், இங்கு வாள் சொல்லுகிறார். அந்த புலி வாள் என்பது அது இடுப்பு பட்டை, அது ஆடை நழுவி விடாமல் கட்டக்கூடிய பட்டை, இடுப்பு பட்டை, பெல்ட் என்று சொல்கிறோம் அல்லவா, அது அதற்கூடாக ஒரு வாளும் தொங்குகிறது. வாள் வாளாயுதத்தையும் அவன் கட்டி தொங்கவிட்டு இருக்கிறான். அது ஒளி வீசுகிறது, கரை படிந்ததாகவும் இருக்கிறது. கச்சோடு ஆர்த்த கரைக்கதிர் வாளினன், நச்சராவின் நடுக்குறு நோக்கினன். அவனுடைய பார்வை பார்த்தாலே, பாம்பை பார்த்தால் எப்படி மற்றவர்களுக்கு நடுக்கம் வருமோ, அப்படிப்பட்ட நடுக்கத்தை தோற்றுவிக்கக்கூடிய பார்வை உடையவனாக அவன் இருக்கிறான். மற்றவர்களுக்கு நடுக்கத்தை தோற்றுவிக்கக்கூடிய பாம்பு போன்ற பாம்பை பார்த்தால் வரக்கூடிய நடுக்கத்தை தோற்றுவிக்கக்கூடிய பார்வை உடையவன். நச்சு அறாவின் நடுக்குறு நோக்கினர். நச்சு, நஞ்சு என்பது நச்சு என்று வருகிறது. அது அவ்வாறு சில இடங்களில் வரும், வலித்தல் விகாரமாக நஞ்சு நச்சு என்று மாறியிருக்கிறது. நஞ்சை உடைய அராவி, பாம்பினால் வரக்கூடிய அச்சத்தை போன்ற நடுக்கத்தை போன்ற நடுக்குறு, நடுக்கத்தை தோற்றுவிக்கக்கூடிய பார்வை உடையவன். பிறரை நடுக்கச் செய்யக்கூடிய பார்வை உடையவன். அவன் பார்வையை பார்த்தாலே பிறருக்கு பாம்பை பார்த்தது போன்ற ஒரு நடுக்கம் உள்ளுக்குள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு உக்கிரமான பார்வை. சிலருடைய பார்வை அப்படி இருப்பதை நாம் பார்த்திருப்போம். அந்த பார்வையையே நாம் எதிர்கொண்டு பார்க்க முடியாது, குரூர பார்வை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பார்வை அவனுக்கு அமைந்திருக்கிறது. சிலரை பார்த்து, அந்த பார்வையை பார்த்தே நமக்கு ஒரு அச்சம் வரும். அவரை பார்த்து நாம் அந்த பார்வையை வைத்தே மதிப்பிட்டு இவர் மிக பொல்லாதவராக இருப்பார் போல் இருக்கிறது என்று நம் மனதிற்குள் ஒரு தீர்மானம் செய்து கொள்வோம். ஆனால் அவருடன் பழகி பார்த்தால் தெரியும், அவர் மிகவும் அன்பானவர், அவர் மிகவும் கனிவானவர் என்று தெரியும். வெறும் பார்வையை மட்டும் வைத்து நாம் ஒரு தீர்மானம் செய்திருப்போம் மனத்துக்குள், அவர் மிக பொல்லாதவராக இருப்பார் என்று. ஆனால் அவரோடு பழகும்போது அவர் முற்றிலும் அதற்கு மாறாக இருப்பார், அன்பு சார்ந்த மனிதராக இருப்பார். அப்படித்தான் இங்கும் குகனுடைய தோற்றம் ஒன்றாக இருக்கிறது, அவனுடைய செயல்பாடு வேறு விதமாக இருக்கிறது. அவன் மிகவும் அன்பு வாய்ந்த மனிதனாக இருக்கிறான் என்பதை நாம் அடுத்த அடுத்த நிகழ்வுகளில் இராமாயணத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய தோற்றம் பார்ப்பவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோற்றம். அவனுடைய பார்வையை பார்த்தாலே ஒரு நடுக்கம் பிறந்துவிடும் மற்றவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு உக்கிர பார்வை உடையவன். அடுத்து மேலும் சொல்லுகிறார் கம்பர், பிச்சராம் அன்ன பேச்சினர், பித்து பிடித்தவர்கள் போன்ற பேச்சை உடையவன் என்று சொல்லுகிறார். பிச்சராம் அன்ன பேச்சினர். பித்தர் என்ற வார்த்தை சில இடங்களில் பிச்சர் என்று வரும். இந்த பிச்சு என்ற வார்த்தையை திருவாசகத்தில் சில இடங்களில் நாம் பார்க்கலாம். பிச்சையமை ஏற்றிய பெரியோன் போற்றி என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். சிவபெருமான் எனக்கு பிச்சு ஏற்றி விட்டான் என்று சொல்லுகிறார். அது பக்தி பித்து. பக்தியின் உச்சநிலை அந்த பித்து நிலைதான். அதை குறித்து மாணிக்கவாசகர் பாடும்போது பிச்சையமை ஏற்றிய பெரியோன் போற்றி என்று பாடுகிறார். நச்சு என்ற வார்த்தையும் அதே திருவாசகத்தில் வருகிறது. நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி, பிச்சியமை ஏற்றிய பெரியோன் போற்றி. அந்த நச்சு பிச்சு என்ற அந்த எதுகை திருவாசகத்தில் இருப்பது போலவே இங்கு கம்பனுடைய பாடலிலும் வருகிறது. நச்சு என்பதற்கு அடுத்து பிச்சு என்று அந்த சொல் அடுக்கு வருகிறது. நச்சு என்பது நஞ்சை குறிக்கும், பிச்சு என்பது பித்தை குறிக்கும். இரண்டும் வேறு சொல்லின் திரிபு வடிவம். நஞ்சு என்பதன் திரிபு நச்சு, பித்து என்பதனுடைய திரிபு பிச்சு. பிச்சராம் என் அன்ன பேச்சினன், பித்தர்களைப் போன்ற பேச்சை உடையவன். பித்தர்கள் பேசுவதை கேட்டால் முன்பின் தொடர்பில்லாமல் பேசுவார்கள், தங்களுக்குள்ளாக பேசிக் கொள்வார்கள். அவர்களுடைய பேச்சில் தெளிவு இருக்காது. இப்படி எல்லா விதங்களிலும் அவனுடைய பேச்சு இருந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முன்பின்பு தொடர்பு இல்லை அவனுடைய பேச்சில், தெளிவு இல்லை, தனக்குள்ளாக பேசிக் கொள்கிறான். எனவே அவனை பற்றி கூறும்போது பிச்சராம் அன்ன பேச்சினன் என்று கம்பர் சொல்லுகிறார். இதையே அவனை பிச்சராம் அன்ன பேச்சினன் என்று கம்பர் சொல்லுகிறார் என்றால், அவனுடைய அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத ஒன்றாக இருந்தது. அவன் தூய நெஞ்சமுடையவனாக இருந்தான் என்பதை குறிப்பதற்கு இதை சொல்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையிலேயே மனம் பேதுற்றவர்கள் மற்ற சாதாரண மனிதர்களை விட மிக தூயவர்களாக இருப்பார்கள். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உத்தமர்களாக இருப்பவர்கள் யார் என்று கேட்டால் பித்தர்களாகத்தான் இருப்பார்கள். மற்றவர்கள் ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு தங்கள் அறிவால் சிந்தித்து சிந்தித்து லாப நஷ்டம் பார்த்து பார்த்து செயல்படுவார்கள். ஆனால் பித்தர்களுடைய செயல்பாடு அப்படி இருக்காது. வெளிப்படையாக இருக்கும், எந்த விதமான உள்நோக்கமும் இருக்காது. அவர்கள் மிக தூயவர்கள். எனவே இந்த குகன் மிக தூயவன் என்பதை குறிப்பதற்கு பிச்சர் என்ற வார்த்தையை கம்பர் இந்த பாடலில் கொண்டு வந்து சேர்க்கிறார். பிச்சராம் அன்ன பேச்சினன் என்று சொல்லுகிறார். இந்திரன் வச்சிராயுதம் போலும் மருங்கினான். அடுத்து அவனுடைய இடுப்பு மருங்கு. இடுப்பு எப்படி இருந்தது, எவ்வளவு வலிமையாக இருந்தது என்று கம்பர் சொல்லுகிறார். இப்போது கூட ஒரு ஆண்மகனுடைய உடலினுடைய வன்மையை அளவிட்டு அறிவதற்கு அவனுடைய அந்த இடுப்பு பகுதி எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறது, எவ்வளவு இறுகி வன்மையாக இருக்கிறது. அந்த இடத்தில் தொங்கு சதைகள் இல்லாமல் எவ்வளவு தூரம் அது சிறுத்து இறுகிய சதைப்பற்றோடு காணப்படுகிறது என்பது ஒரு கணிப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போதும் அது நடைமுறையில் இருக்கிறது. எனவே அவனுடைய உடலினுடைய வன்மையை சொல்ல வந்தவர் உடல் வச்சிரம் போல் இருந்தது என்று சொல்லியிருக்கலாம். அவனுடைய உடலே வச்சிராயுதம் போல் உறுதி மிக்கதாக இருந்தது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் குறிப்பாக இடுப்பை சொல்லுகிறார் கம்பர். மருங்கு மருங்கினான், இடுப்பை உடையவன், வச்சிராயுதம் போலும் இடுப்பை உடையவன் என்று சொல்லுகிறார். அந்த இடுப்பை சொல்வதன் மூலமே அவனுடைய ஒட்டுமொத்த உடலின் பலத்தை சொல்லிவிடுகிறார். அதற்கு ஓமானம் சொல்லுகிறார், இடுப்பினுடைய அந்த வன்மைக்கு, கிருகிய அந்த தன்மைக்கு, கெட்டிப்பட்டு உறுதியாக இருந்த அந்த திட நிலைக்கு வச்சிராயுதம் ஓமையாக இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. இந்திரனுடைய வச்சிராயுதம், இந்திரனிடம் இருப்பது வச்சிராயுதம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு ஆயுதம் புராணங்களில் சொல்லப்படுகின்றன அல்லவா? முருகனுக்கு வேல், சிவனுக்கு சூலம், காளிக்கு சூலம், திருமாலுக்கு சக்கராயுதம் என்று ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் சொல்லப்பட்டிருப்பது போல, இந்திரனுக்குரிய ஆயுதமாக புராணங்களில் சொல்லப்பட்டிருப்பது வச்சிராயுதம். அந்த வச்சிராயுதம் மிக வலிமையானது. எல்லா ஆயுதங்களையும் அடித்து நொறுக்கி தகர்த்து விடக்கூடிய வல்லமை அந்த வச்சிராயுதத்திற்கு உண்டு. அந்த வச்சிராயுதத்தை அவன் பெற்றதே ஒரு பெரிய புராண கதையாக நாம் படிக்கிறோம். அசுரர்கள் எல்லோரும் தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில், அந்த அசுரர்களை அழிக்க ஒரு வன்மையான ஆயுதம் தேவை என்று இந்திரன் கருதுகிறான். அதை இரும்பில் செய்தாலும் அசுரர்களுடைய ஆயுதங்களுக்கு முன்பு அது உடைந்து போய்விடும். அந்த இரும்பை தகர்த்து விடுவார்கள். அது எவ்வளவு சக்தி வாய்ந்த உலோகத்தால் செய்யப்பட்டாலும் அசுரர்கள் தகர்த்து எறிந்து விடுவார்கள். எனவே தகர்க்க முடியாத ஒரு பொருளில் இருந்து தன்னுடைய ஆயுதத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இந்திரன் திட்டமிடுகிறான். அதற்கு என்ன செய்வது? அவன் யோசிக்கிறான். இந்த உலகத்தில் எந்த பொருளால் செய்யப்பட்டாலும், எந்த உலோகத்தால் செய்யப்பட்டாலும், அல்லது உலக கலவைகளால், வெவ்வேறு உலகங்களின் கலவைகளால் உருவாக்கி மிக திடமாக உருவாக்கினாலும் அந்த ஆயுதம் அசுரர்களால் தகர்க்கப்பட்டு விடுகிறது. எனவே அவர்களால் தகர்க்கப்பட முடியாத ஒரு பொருளால் நம் ஆயுதத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இந்திரன் முடிவு கட்டுகிறான். அவன் யோசிக்கிறான். பலகாலம் தவம் செய்து தன் தவ ஆற்றலை உள்ளுக்குள் பெருக்கி பெருக்கி எந்த முனிவர் இருக்கிறாரோ அந்த முனிவருடைய முதுகெலும்பால் இந்த ஆயுதம் செய்யப்பட்டால் அது தகர்க்கப்பட முடியாத ஆயுதமாக இருக்கும் என்று தீர்மானித்த இந்திரன் ததிசி என்னும் முனிவரிடம் செல்கிறார். அவர் நீண்ட நெடுங்காலமாக உக்கிரமான தவத்தில் இருந்து தவ அக்னியை உள்ளுக்குள் வளர்த்து வளர்த்து தன்னுடைய உடலையே அழியாததாக மாற்றி வைத்திருந்தார். அழியா யாக்கை பெற்றவராக அவர் மாறியிருந்தார். அவரிடம் போகிறான் இந்திரன். அவரிடம் போய் பணிந்து வேண்டி இறைஞ்சி கேட்கிறான், தானம் கேட்கிறான். ஐயா முனிவரே, உங்களுடைய முதுகெலும்பு எனக்கு தேவை என்று கேட்கிறான். அவர் மறுபேச்சு பேசவில்லை. தானமாக யார் எதை கேட்டாலும் கொடுக்க சித்தமாக இருப்பவர். அந்த கணமே தன்னுடைய முதுகெலும்பை வெட்டி அவனுக்கு கொடுத்து விடுகிறார் அந்த முனிவர். அந்த முதுகெலும்பில் செய்ததுதான் இந்திரனுடைய வச்சிராயுதம். அந்த வச்சிராயத்திற்கு இணையான வலிமை வாய்ந்த இடுப்பை பெற்றிருந்தான் குகன் என்று கம்பர் இங்கு சொல்லுகிறார். மருங்கு என்றால் இடுப்பு, இடை. மருங்கு என்றால் பக்கம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. நதியின் இரு மருங்கிலும் மரங்கள் வளர்ந்து நிற்கின்றன என்று சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மருங்கு என்றால் பக்கம். நமது உடம்பினுடைய பக்கப்பகுதியாக அமைந்திருப்பதனால் அந்த இடுப்பு பகுதியை மருங்கு என்று சொல்லும் வழக்கம் வந்திருக்கலாம். மருங்கு என்றால் அந்த இடைப்பகுதி, இடுப்பு பகுதி. அது வச்சிரம் போல் புகனுக்கு அமைந்திருந்தது என்று கம்பர் சொல்லுகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். கச்சோடு ஆர்த்த கரைக்கதிர் வாளினன் நச்சராவின் நடுக்குறு நோக்கினன் பிச்சராமன்ன பேச்சினன் இந்திரன் வச்சிராயுதம் போலும் மருங்கினான். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இரண்டு சந்தேகங்கள் இல்லையா? ஆ ஒன்னு, மருங்கினான்னு ஏன் இருக்குது ஐயா? ஏன்னா மருங்கினன்னு இருக்கலாம் இல்ல? ஆ இருக்கலாம், தவறு அது இல்லை. அந்த தவறு இல்லை, இருக்கலாம் இருக்கலாம். இடை உடையவன் இருக்கும்போது மருங்கினன். இரண்டும் ஏன்னா ஒன்றுதான். மருங்கினான் என்று இருந்தாலும் மருங்கினன் என்று இருந்தாலும் இங்கு மாறாது. இருந்தாலும் ஒரு பாட்டு முடியும் போது அந்த நெடில்ல முடிஞ்சால் அதனுடைய ஓசை சிறப்பாக இருக்கும் என்பதற்காக அந்த நெடில்ல முடித்திருக்கிறார். அங்கே வாளினான் தேயுமோ எல்லாமே நெடில்ல பெரும்பாலும் முடியுது பாருங்கள். நெடில்ல முடியும் போது அந்த பாட்டினுடைய ஓசை சிறப்பாக அமையும் என்பதனால் அவ்வாறு சொல்கிறார். ஆனால் குறிலாக இருந்தாலும் தவறில்லை. அங்கு அந்த ஓசை பெரிதாக ஒன்றும் கிடையாது. அதை சிறப்பிப்பதற்காக நெடில போடுகிறார். ஆமாம். தெரியா? ஏன்னா சென்ற மேல இருக்கும் வரிகள் எல்லாம் வாலினன் நோக்கினன் அதுவும் இது. வாளினான் என்றுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு குரங்கினன் என்று குறிலாக அங்கு இருக்குது. அந்த இடத்தில் குறில் தான் வர வேண்டும். அங்கு நெடில் வரக்கூடாது. குரங்கினன் என்ற இடத்தில் அங்கு நெடில் போட்டால் அந்த ஓசை கொஞ்சம் பாதிக்கப்படும். குரங்கினான் என்று போட்டால் இடையில் போடக்கூடாது. அடுத்து நெடுமையினான் என்பதில் அந்த நான் நெடில் வந்திருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆழம் இட்ட நெடுமையினான் அங்கு அந்த நான் என்பது அந்த சீரினுடைய ஆரம்பத்திலேயே இருக்கிறது, நெடிலாக இருக்கிறது. ஆனால் குரங்கினன் என்பதில் சீரினுடைய முடிவில் நன் என்று வந்திருக்கிறது. அந்த முடிவில் சீரினுடைய முடிவில் குறில் வர வேண்டும். எனவே குரங்கினன் என்று சொல்லியிருக்கிறார். அங்கு குரங்கினான் என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கு நெடுமையி அது அதுவரைக்கும் ஒரு சீர் நெடுமையி. அடுத்து நான் அறை, நான் அறை என்பது ஒரு சீர். அந்த சீரினுடைய தொடக்கமாக இது இருப்பதனால் அதை நெடிலேயே பயன்படுத்தி இருக்கிறார். அது கொஞ்சம் சிறிய இலக்கண நுட்பம். இந்த பாட்டு வகையில் இடையில் வரக்கூடிய சீரின் இறுதியில் நெடில் வார்த்தை வரக்கூடாது, நெடில் எழுத்து வரக்கூடாது. ஆனால் சீரினுடைய ஆரம்பத்தில் நெடில் எழுத்து வரலாம். அந்த அடிப்படையில் நான் அறை என்பதில் அந்த நா நெடில் வந்திருக்கிறது. ஆனால் குரங்கினன் என்பதில் குரங்கினான் என்று நெடில் வரவில்லை. அதுதான் அதனுடைய நுட்பம். வாளினான் மருங்கினான் என்பது சீரனுடைய முடிவு. அதனால் அதை நெடிலாகவே பயன்படுத்தியிருக்கிறார். சரி ஐயா. இரண்டாவது கேள்வி ஐயா, ஆமாம் வஜ்ராயுதம்னு இந்திரனுடைய ஆயுதத்தை குறிப்பிடுறீங்களா ஐயா? வஜ்ரம் ஆமாம். என்றால் சிங்கம் அப்படின்னு பொருள். சிங்கம் கிடையாது. வஜ்ரம் என்றால் வைரம் என்று பொருள். வைரம், வைரத்தை வஜ்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அது வைரம் போல் மிகவும் பலம் வாய்ந்த ஆயுதம் என்பதனால் அதை வஜ்ராயுதம் என்று சொல்லுகிறார்கள். வைரம் தானே இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடியவற்றிலேயே மிக திடமாக வலிமையாக இருக்கக்கூடியது வைரம் தானே. ஒருவர் மிகவும் திட சித்தம் உடையவராக இருந்தால் வைரம் நெஞ்சு, அவருக்கு வைரம் பாய்ந்த நெஞ்சு என்றெல்லாம் சொல்லுகிறோம். வைரம் பாய்ந்த உடல் என்றெல்லாம் சொல்லுகிறோம். எனவே இந்திரனுடைய ஆயுதத்தை வஜ்ராயுதம் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் அது வைரம் போல் மிகவும் திடம் வாய்ந்தது என்பதனால் அவ்வாறு சொல்கிறார். வஜ்ரம் என்றால் வைரம் என்று. சரி ஐயா, வடமொழியில வஜ்ரம்க்கு சிங்கம்னு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா ஐயா? சிங்கம் என்று வஜ்ரத்திற்கு அர்த்தம் இல்லை. சிம்மம் இருக்கு, சிங்கம் ஐயா என்று இதுல பெயர். இதுன்னு போட்டிருக்காங்க, மின்னலுக்கு தண்டர் போல்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க வஜ்ரத்துக்கு. ஆ அதாவது அந்த மின்னல் அதுவும் சமஸ்கிருதத்தில் போட்டிருக்காங்க. சிரம் என்றால் பொதுவாக வைரத்தை சொல்லுவார்கள். வேறு சரி ஐயா. ஏதாவது பொருள்? ஏன்னா யோகாசனத்துல வஜ்ராசனம்னு ஒரு ஆசனம் இருக்கு இல்லையா? அது ஓ சரி எனக்கு தெரியல, நான் படிச்சு பார்க்கறேன். வைரம், சதுரக்கிள்ளி, ஒரு பசை, சிற்ப நூல். சிங்கம் என்று அர்த்தம் போடலையே அகராதியில், அப்படி எதுவும் இல்லையே. சரி ஐயா. அது ஒருவேளை அந்த யோகாசனம் வஜ்ரம் போல் உடலை மாற்றக்கூடியது என்பதனால் வஜ்ராசனம் என்று சொல்லலாம். அதனுடைய பலனை கருதி அப்படி இருக்கலாம். சில ஆசனங்களுக்கு ஆசனத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் பெயர் சொல்லியிருப்பார்கள். சில ஆசனங்களுக்கு அந்த ஆசனம் என்ன பலனை தருகிறதோ அதை வைத்தும் பெயரிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா, அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கலாம். அது நமது உடலை வச்சிரம் போல் அந்த ஆசனம் மாற்றலாம், வச்சிரம் போல் உறுதியாக்கலாம் என்பதனால் வச்சிராசனம் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். வச்சிரம் என்றால் வைரம், கோமேதகம், இன்னும் வைடூரியம், மாணிக்கம். வச்சிரம் என்றால் சிங்கம் என்ற பொருள் போடவே இல்லை அகராதி. சரி சரி, இது இது வடமொழி சொல் தானே வச்சிரம். வட வட சொல் தான். இந்த கச்சின்ற வார்த்தை கூட நிறைய நிறைய இதில் உபயோகிப்போம். கச்சு, கச்ச ஆமாம், அணிந்தவர், கச்சி. கச்சி கச்சி என்றால் அதாவது கசின் ஆண்கள் இடையில் கட்டுவது கச்சை. கச்சை என்றும் அதை சொல்லுவார்கள். அது சுருக்கமாக கச்சி என்றும் வரும். அந்த கடைசியில் உள்ள விகுதி வேறுபாட்டால் கச்சை அல்லது கச்சி ரெண்டு விதமாகவும் வரும். ஆண்கள் இடையில் கட்டுவது கச்சை தான், பெண்கள் மார்பில் அணிவதும் கச்சை தான். அது இலக்கியங்களில் பயின்று வரக்கூடிய வார்த்தை தான் கச்சி. கச்சை அல்லது கச்சி ரெண்டு விதமாக. அடுத்த பாடல் போவோமா? சரி. சிருங்கி வேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோற்றும் சிருங்கி வேரம் எனத்திரை கரை சிருங்கி வேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன் ஒருங்கு தேனோடு மீன் உபகாரத்தன் இருந்த வள்ளலை காணவன் தேடினான். சிருங்கி வேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன் கங்கைக்கரையில் சிருங்கி வேரம் என்னும் ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தில் வாழக்கூடியவன் இந்த குகன் என்று கம்பர் சொல்லுகிறார். சிருங்கி வேரம் என திரைக்கங்கையின் மருங்கு. மருங்கு என்றால் பக்கம். நம்ம சென்ற பாடலிலேயே சொன்னோம், மருங்கு என்றால் பக்கம் என்ற ஒரு பொருள் உண்டு, கரை பக்கம் என்ற ஒரு பொருள் உண்டு என்று சொன்னோம். அந்த கங்கை கரையில் தோன்றும் நகர் சிருங்கி பேரும் என்னும் நகரில் உறைகின்ற வாழ்க்கையை உடையவன். உறைதல் என்றால் தங்கியிருத்தல், வசித்தல், வசிக்கக்கூடிய வாழ்க்கையை உடையவன். சிருங்கி வேரம் என திரை கங்கையின், கங்கைக்கு ஒரு அறை அடை கொடுக்கிறார் திரைக்கங்கை என்று சொல்லுகிறார். திரை என்றால் அலை, திரைக்கங்கை அலையை உடைய கங்கை, அலைகளை உடைய கங்கா நதியின் கரையில் விளங்கக்கூடிய சிருங்கி பேரும் என்னும் நகரத்தில் வசிக்கக்கூடிய வாழ்க்கையை உடையவன் அந்த குகன். ஒருங்கு தேனோடு மீன் உபகாரத்தன், ஒருங்கு ஒன்று சேர, ஒருங்கு ஒருங்கு என்றால் ஒன்றாக, ஒன்றாக தேனோடும் மீனையும் உபகாரமாக கொண்டு வந்தவன் ராமனுக்கு கொடுப்பதற்காக, உபகரிப்பதற்காக, ராமனுக்கு வழங்குவதற்காக. உபகரித்தல் என்றால் கொடுத்தல், வழங்குதல். அதை கொடுப்பதற்காக, அதாவது அவற்றை கொடுப்பதற்காக கொண்டு வருகிறான். எவற்றை? தேனையும் மீனையும் கொடுப்பதற்காக. அவன் வேடுவராக வாழ்க்கை நடத்தக்கூடியவன் என்பதனால் வேடுவர்களுக்கு மிக சிறப்பான உணவாக இருக்கக்கூடிய, அவர்கள் சிறப்பாக கருதக்கூடிய தேனையும் மீனையும் கொண்டு வருகிறான். அவன் புலால் உணவு உண்ணக்கூடியவன். எனவே மீனை கொண்டு வருகிறான். ராமனும் புலால் உண்பவன் என்று மீனை கொண்டு வருகிறான். வால்மீகி படைத்த ராமன் புலால் உண்ணக்கூடியவன் தான். அது வால்மீகி ராமாயணத்திலேயே வருகிறது. அவன் சத்திரிய மரபில் பிறந்தவன், சத்திரியர்கள் போர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதனால் அவர்கள் புலால் உண்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக இருந்திருக்கும். எனவே ராமனும் புலால் உண்டதாக வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது. ஆனால் கம்பர் அதை மாற்றி விடுகிறார். புகன் கொண்டு வந்த மீனை அவன் உண்டதாக கம்பர் காட்டவில்லை. கம்பர் ராமனை புலால் உண்ணாதவனாகத்தான் நெடிகிலும் காட்டியிருக்கிறார். காவியம் முழுக்க ராமன் எங்கும் புலால் உண்டதான பதிவு இல்லை. கம்பர் தன்னை தேடி வந்த புலால் உணவை கூட ராமன் மறுதளித்து விட்டான், உண்ணாமல் தவிர்த்து விட்டான் என்றுதான் பதிவு செய்திருக்கிறார். இது கம்பர் செய்த ஒரு மாற்றம். மிக முக்கிய மாற்றம். ஒரு போர் சமூகத்தில் பிறந்த ராமனையே புலால் உண்ணாதவனாக கம்பர் படைப்பது என்பது முக்கிய மாற்றம். ஏனென்றால் கம்பருடைய அந்த காலம் என்பது சைவ உணவு மிக மேலாக மதிக்கப்பட்ட ஒரு காலமாக ஆகிவிட்ட நேரம் அது. பௌத்தம், சமணம் போன்றவை எல்லாம் ஜீவகாருண்யத்தை மிக மேலாக வலியுறுத்தி வைதிக மதமாகிய வேதம் சார்ந்த மதங்களிலும், அதாவது இன்றைய இந்து மதம் என்று அறியப்படக்கூடிய மதத்திலும், வைணவம் சைவம் போன்றவற்றிலும் சைவ உணவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறிவிட்ட காலகட்டம் அது. எனவே அவதார புருஷனாக புண்ணிய மூர்த்தியாக புனித பிறவியாக கருதப்படக்கூடிய ராமன் புலால் உண்டான் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்காது என்று கம்பர் கருதியிருக்கிறார். எனவேதான் ராமனை புலால் உண்ணாதவனாக கம்பர் படைத்திருக்கிறார். அது கம்பர் செய்த மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்று. ராமனுடைய அந்த குண விசேஷத் தன்மைக்கு எந்த குறைவும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து அதை உணவு விஷயத்திலும் ராமன் கடைபிடித்தான் என்பதை கம்பர் தம்முடைய காவியத்தின் போக்கில் சொல்லிச் செல்கிறார். ஒருங்கு தேனோடு மீன் உபகாரத்தன், அவன் ராமனுக்கு கொண்டு வருகிறான். உபகாரத்தன் என்றால் கொண்டு வரக்கூடியவனாக இருந்தான், உபகாரம் செய்பவனாக இருந்தான். ராமனுக்கு தேனையும் மீனையும் ஒருங்கு சேர்த்து, ஒன்றாக சேர்த்து கொண்டு வருகிறான். ஒருங்கு தேனோடு மீன் உபகாரத்தன் இருந்த வள்ளலை காண வந்து எய்தினான். வள்ளலாகிய ராமனை அவன் காண வந்து அங்கு அடைந்தான், அவ்விடத்தை அடைந்தான். முனிவர்கள் எல்லாம் தங்கியிருந்த இடத்தில் ராமன் தங்கியிருக்கிறான். அந்த இடத்திற்கு குகன் வந்து சேருகிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, ஒருங்குன்ற என்ன அர்த்தம் சொன்னீங்க ஐயா? ஒருங்கு ஒருங்கு என்றால் சேர்த்து என்று அர்த்தம். ஒருங்கு ஒரு ஒருங்கு ஒருங்கு ஒருங்கிணைத்தல் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, சேர்த்து ஒருங்காக என்றால் இருங்கள், ஒருங்காக ஒருங்காக இருங்கள், இருங்கலாம். ஆமாம், ஒருங்கு. ஒருங்கா அது இல்லைன்னா அடிமை. ஒழுங்காக இருங்கள் என்று பொதுவாக சொல்வார்கள், ஒருங்காக இருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஒருங்கு என்ற வார்த்தையும் இப்போது பயன்படுத்துகிறோம். ஒருங்கிணைத்து, எல்லாவற்றையும் ஒருங்கு ஒருங்கிணைத்து அவர் கூறினார், எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்தார், மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு படையாக திரட்டினார் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, ஒருங்கு. ஒருங்கிணைத்தார். ஆம், ஒருங்கு. ஒருங்கு. உபகாரம் செய்தல் என்றால் உதவி செய்தல்ன்ற அர்த்தத்தில் தான் சொல்ற, உபகாரம் செய்தான்னு சொல்றதுல. ஆமா, பொதுவா அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இங்கு ராமனுக்கு உதவி செய்ய வருகிறான் என்ற பொருளை நாம் எடுக்கக்கூடாது, அதை கொடுக்க வருகிறான். அது ஒரு விதத்தில் ராமனுடைய பசியை போக்குவதற்காக ராமனுக்கு களைப்பு நீக்கி அவனுடைய உடலில் தெம்பு வருவதற்காக அவன் நெடும் பயணம் மேற்கொண்டு வந்திருப்பான், அவனுக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கருதி வந்ததனால் அதை உபகாரம் என்று சொல்வதாகவும் வைத்துக் கொள்ளலாம். இங்கு வெறும் கொடுப்பதற்காக வந்தான், வழங்குவதற்காக வந்தான் என்று தான் எடுத்துக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். உபகாரத்துக்கும் உபகரித்தல் என்றால் கொடுத்தல், வழங்குதல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. ஒருங்கு உபசரித்தல். தேனோடு மீன் உபகாரத்தன் என்றால் கொடுக்கக்கூடியவனாக இருந்தான், மீனையும் தேனையும் கொடுக்கக்கூடியவனாக வந்தான் என்று எடுத்துக்கொள்ளும். அவ்வளவு. ஏதோ கேட்டீர்கள், என்ன கேட்டீர்கள்? வேற ஒன்றும் கேட்கலையா? உபகாரத்தை அதுவும் வேற ஒன்றும் கேட்கல. சரி. இல்லை, உபசரிப்புக்கும் உபகாரத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டாங்க. உபசரித்தல் உபகாரம் ரெண்டும் ஒத்த தன்மை உள்ள வார்த்தைகள் தான். உபகாரம் என்பது பொதுவாக எல்லா உதவிகளையும் குறிக்கும். உபகாரம் செய்தார், இப்போ ஒருவர் வறுமையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு செல்வத்தை ஒரு வள்ளல் கொடுக்கிறார் என்றால் உபகாரம் செய்தார் என்று அதை சொல்லலாம். உதவி, எல்லா உதவியையும் உபகாரம் என்ற பொருளில், உபகாரம் என்ற சொல்லை கொண்டு நாம் குறிக்கலாம். அது பண உதவியாக இருந்தாலும் சரி, வெறும் செயல் உதவியாக இருந்தாலும் சரி, நல்ல உபகாரம் செய்தார் என்று எந்த உதவியையும் உபகாரம் என்று சொல்லலாம். ஆனால் உபசரித்தல் என்பது பெரும்பாலும் அந்த நம் எதிரே வருபவர்களுக்கு அந்த நேரத்திற்கு தேவையான களைப்பை நீக்குதல், விருந்து பெற பரிமாறுதல் போன்ற அந்தந்த விஷயங்களை செய்வது, அதை மட்டும் குறிக்கக்கூடிய அதனுடைய எல்லை சுருங்கிய அளவில் இருக்கிறது. உபசரித்தல் என்பதற்கு எல்லை சுருங்கி இருக்கிறது, உபகாரம் என்பதற்கு எல்லை பெரிய அளவில் இருக்கிறது. அதுதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டிலுமே உதவி இருக்கிறது. உபசரித்தலிலும் உதவி இருக்கிறது. ஆனால் அதை உதவி என்று சொல்ல மாட்டோம். நம்மை தேடி விருந்தினர்கள் வந்தால் அவர்களுக்கு நாம் உபசரித்தால் அதை நாம் உதவி என்று சொல்ல மாட்டோம் அல்லவா? அதை உபசரித்தல் என்ற வார்த்தையில் தான் சொல்லுவோம், உபகாரம் என்ற வார்த்தையில் குறிக்க மாட்டோம். வித்தியாசம் இருக்கிறது, ஆனால் அடிப்படையில் ரெண்டுக்கும் தொடர்பும் இருக்கிறது. தெரிய ஐயா, நேரம் முடிவடைய போயிடுது ஐயா. ஜெயராம், இன்னொரு பாட்டு முடியும். பார்க்கலாமா இல்லை முடிச்சிடலாமா? தெரியல, மற்றவர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதை பொறுத்து. முடிச்சு வேணா ஒரு அல்லது முடிச்சுக்கலாமா? வாசிக்கலாம், எல்லாரும் வாசி ஒரு தடவை. சரி, வாசிக்கலாம். வருந்தி தான் தர வந்த அமுதத்தையும் அருந்தும் நீர் என்று. வருந்தி தான் தர வந்த அமுதத்தையும் அருந்தும் நீர் என் அமரரை ஊட்டினான். விருந்து மேல் அடகுண்டு விளங்கினான். திருந்தினார் வையின் செய்தன தேயுமோ. வருந்தி தான் வருந்தி தான் தர வந்த அமுதையும் அருந்தும் நீரென் அமரரை ஊட்டினான், விருந்து மெல்லட உண்டு விளங்கினான், திருந்தினார் வயின் செய்தன தேயுமோ. வருந்தி தான் தர வந்த அமுதையும் அருந்தும் நீர் என்ற அமரரை ஊட்டினான். விருந்து மேல் அடகு உண்டு விளங்கினான். இருந்தினார் வையின் செய்தன தேயுமோ. ஐயா, இது அடுத்து கலி விருத்தம்னு எடுத்துக்கலாமா ஐயா? கலி விருத்தம் தான், சரியாக சொன்னீர்கள், கலி விருத்தம். நான் படிக்கட்டுமா? படி. கவழமிட்ட குரங்கினன் கங்கையின் ஆழமிட்ட நெடுமையினான். அரைத்தாழ விட்ட செந்தோலன் தயங்குற சூழ விட்ட தொலிபொடி தொடுபுலி வாலினான். ஆ நல்ல